श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीन्यासदशकम् दशकम् அப்படின்னு சொன்னா தச க அப்படின்னு ஒரு சேர்க்கை பிரிச்சேர்க்கை ஒரு சஃபிக்ஸ் இருக்கு. பத்து அம்சங்களை உடையது அல்லது பத்து என்ற எண்ணிக்கை உடையதுன்னு வச்சுக்கலாம். இது இந்த ஸ்தோத்திரத்தினுடைய தலைப்பு. தசகம் சொன்னதுனால இதுல பத்து ஸ்லோகங்கள் இருக்குன்னு ஒரு சூச்சனா. பத்துன்றது சில சமயம் பதினொன்னா கூட இருக்கலாம், பல ஸ்துதியா இருக்கலாம். ஆக மொத்தம் பத்து. எதை பற்றிய பத்துன்னு சொன்னா பற்று, நியாசம். நியாசம்னா சரணாகதி, நியாசக சரணாகதி. சரணாகதின்னு சொன்னா சரண் புகுவது. நியாச விஷயமாக ஒரு பத்து ஸ்லோகங்கள். ஸ்லோகம்ன்றது பொதுவா சம்ஸ்கிருதத்துல ஒரு பத்தியம், தமிழ்ல வந்து செய்யுள் பாசுரம் சொல்றோம் இல்லையா, சம்ஸ்கிருதத்துல பத்தியம் அப்படின்னு சொல்லுவா. அந்த பத்தியத்தை பொதுவா ஸ்லோகம்னு சொன்னா கூட ஸ்லோகத்துக்குன்னு ஒரு டெபினிஷன் லட்சணம் இருக்கு. 32 அக்ஷரங்கள், அக்ஷரங்கள்ன்றத காட்டிலும் சிலபிள்ஸ், 32 சிலபிள்ஸ் இருக்கணும். அது 8 8 8 8 நாலு பாதமா பிரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேத்யாத்மானம் நிக்ஷிபேத் புதஹ. அது கொஞ்சம் சந்தி இருக்கிறதுனால அந்த நாமம ஸ்ரீபதே ரேவேத் வரைக்கும் வரும், பட் அங்க நிறுத்தக்கூடாது, யாத்மான் சேர்த்து சொல்லணும். அது பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த அகம் மத்ரக்ஷண பரோல 8, இது மாதிரி 8 8 8 8 32 சிலபிள்ஸ் அல்லது அக்ஷரங்களை உடையது. நான்கு பாதமா இருக்கிறதுக்கு அனுஷ்டுப்னு ஒரு விருத்தம், விருத்தம்னா அந்த மீட்டர் சந்தஸ்ன்னு சொல்லுவா. அதோட பெரிய பெரிய விருத்தங்கள்லாம் இருக்கு, பின்னாடி வரைச்சே பார்க்கலாம். மாலினின்னு விருத்தம் இருக்கு, இந்திர வஜ்ரா அப்படின்னு ஒன்று இருக்கு, ஸ்ரக்தரா அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது மாதிரி நிறைய விருத்தங்கள், நிறைய மீட்டர்ஸ் மெட்ரிக்கல் ஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த கவிகளுடைய பிரதிபையை பொறுத்து இருக்கு. அப்படியே மாதிரி மந்த கவியா இருக்கிறவெல்லாம் பெரும்பாலும் அனுஷ்டுப் தான், இந்த இதுதான் பண்ணுவோம், அதான் கொஞ்சம் சுலபம் பண்றது. பெரிய பெரிய விருத்தம்னா உட்காந்து மண்டையை போட்டு உடைச்சுக்கணும். ஸோ அது மாதிரி நியாச தசகம்ன்றது நியாசம் அல்லது சரணாகதியை பற்றி பத்து ஸ்லோகங்கள். இது தேவராஜன் விஷயமா பண்ணதுன்னு பெரியவா நம்ம சம்பிரதாயத்தில் பெரியவா சொல்றார். பிரபத்தியினுடைய ஒரு அடிப்படையா பிரபத்தியில் இருக்கக்கூடிய அம்சங்களை எல்லாம் அந்த ஸ்லோகம் இந்த ஸ்துதியானது ரொம்ப அழகா விவரிக்கிறது. சங்கிரகமா அதை எப்படி பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய அஞ்சு அங்கங்கள் என்ன, சாத்விக தியாகத்தை எப்படி பண்றது, அப்புறம் மோட்சத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்றது, அப்புறம் மோட்சத்தை கூட பிரார்த்திச்சா கூட இங்க இருக்கிற வரைக்கும் கைங்கரியத்தை பண்ண வேண்டும் இல்லையா, அது அதுக்கு ஒரு பிரார்த்தனை. பாப்பங்களை பொறுத்துக்கிறதுக்கு ஒரு பிரார்த்தனை, பாப்பங்களை பண்ண விடாம என்னை காப்பாத்துன்னு ஒரு அது ஒரு பிரார்த்தனை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு பத்தியம் இது. இதை நித்தியம் அனுசந்தானம் பண்ணக்கூடிய ஒரு கிரமம் இருக்கு சம்பிரதாயத்தில். விசேஷமா திருவாராதனம் பண்ணும்போது இந்த நியாச தசகத்தை அனுசந்திப்பதுன்றது ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதுதான் நியாச தசகத்தினுடைய ஒரு ஒரு முன்னுரை, ஒரு சிறிய ஒரு ஷார்ட் லகுவான முன்னுரை. அடுத்த ரெக்கார்டிங்ல வந்து நம்ம ஒரு ஸ்லோகமா பார்க்கலாம். ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேஷிகாய நமஹா.